श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्विशेषरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां भयग्रीवम् उपास्महे नामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तराणि तृणाय मे मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् சாண்டிக்கு வந்து 51 பண்ணோம் 51 கர்மஜம் புத்தி யுக்தாஹி நம ஃபலம் த்யக்த்வா மனிஷிணஹ जन्मबंध विनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम् यदा ते मोहकलिलम् ्यतितरिष्यति तदागन्तासि निर्वेदम् श्रोतव्यस्य श्रुतस्य च श्रुतिविप्रतिपन्नाते यदा स्थास्यति निश्चला समाधावचला बुद्धिः तथा योगमवाप्स्यसि अर्जुन उवाच स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्तस्य केशव किं प्रभाषेत किमासीत व्रजेत किम् श्रीभगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितः प्रज्ञस्तदोच्यते दुःखेष्वनुद्विग्नमनाः सुखेषु विगतस्पृहः भीत వీతరాగభయక్రోధః స్థితధీర్మునిరుచ్యతే యస్సర్వత్రానభిస్నేహః తత్తత్ప్రాప్య శుభాశుభం నాభినందతి న ద్వేష్టి తస్య ప్రజ్ఞా ప్రతిష్ఠితా. యదా సంహరతే ఛాయం కూర్మోంగానీవ సర్వశః ఇంద్రియాణీంద్రియార్థేభ్యః తస్య ప్రజ్ఞా ప్రతిష్ఠితా. విషయా వినివర్తంతే నిరాహారస్య దేహినః. రసవర్జనసోప్యస్య పరం దృష్ట్వా నివర్తతే. యతతో హ్యపి కౌంతేయ పురుషస్య విపశ్చితః. ఇంద్రియాణి ప్రమాథీని హరంతి ప్రసభం మనః. జానశ్రుతిని రాజా అన్నా ఇది ఉపనిషత్తుల వారి కథ, ఛాందోగ్య ఉపనిషత్తుల వారి కథ ఉన్న జానశ్రుతి అని పేరు. பெரிய தார்மிகன், நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணுவான், ரொம்ப நல்லவன். அதெல்லாம் கொஞ்சம் அந்த கியாத்தியில கொஞ்சம் இது உண்டு, கியாத்தி லாப பூஜைகள்லாம் ருச்சி உண்டு கொஞ்சம். அதனால அவன் கொஞ்சம் கான்சியஸா இருந்தான், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய கொடைவள்ளல், நல்லா ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அவனுக்கு. இருந்தாலும் ஞானி ஒரு நாள் என்ன பண்றான், அவனுடைய பேலஸ்ல வந்து மாடியில ஏதோ ரெஸ்ட் எடுத்துருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, ரெண்டு அன்ன பறவைகள் வானத்துல பறந்து போறது. தேஜஸ்விகளா இருக்கிறவாளுக்கு அவ பக்கத்துல நம்ம போறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கணும். இந்த காலத்துல நம்ம யாரும் அவர் ஈஸியா கண்ணில் படுறது இல்ல, ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. தேஜஸ்னா நிஜமாவே சுட்டரிக்கிற மாதிரி தேஜஸ் இருக்கும். அப்ப அந்த பட்சிகள் வந்து, ஒரு பட்சி முன்னாடி வர பட்சி சொல்லித்தான், பின்னாடி வர பட்சி கிட்ட இப்ப ஜாகிரதையாவா கீழே வந்து ஜானஸ்ருதி ராஜா இருக்கான், அவனை தேஜஸ் பார் அப்படியே மேல வந்துட்டு உன்னை சுட்டரிச்சிடும், தள்ளி வா அப்படின்னு சொல்லித்தான். உடனே பின்னாடி பட்சி பேசித்தான், இவனா பெரிய ரைக்வனானா அப்படின்னு சொல்லித்தான். இவன பெரிய ரைக்வன், ரைக்வன் ஒரு பேரு, இவனா பெரிய ரைக்வனானா அப்படின்னு சொல்லித்தான். அப்ப இவனுக்கு அதை கேட்டுட்டான். அந்த காலத்துல இந்த பட்சிகள் பேசுறதுலாம் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்திருக்கு. இதை கேட்ட உடனே இவனுக்கு தூக்கம் போச்சு, நம்மளை விட பெரியால் யாரு, உங்க இது கேட்ட நல்லாதான் இருந்தது, பட் உங்களோட நல்லா சொன்னார், அவர்கிட்ட தான் போயிட்டுக்கன்னு சொன்னா நமக்கு ஆர்வம் வருது, யார் சொல்றா அப்படி, எங்க சொல்றா, என்னதான் சொல்றா, கேட்கலாமேனு ஒரு இருந்திருக்கும் இல்லையா. அது மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் அதிகமாயிடுது. ராத்திரி முழுக்க எப்படியே போய் பார்க்கணும், ரைக்கோ பார்க்கணும், என்ன சமாச்சாரம் கேட்கணும், எங்க படிச்சாருன்னு கேட்கணும்னு ஆர்வம் வந்துடுது. அடுத்த நாள் காத்தால தன்னுடைய இவெல்லாம் கூப்பிட்டா, சேவகர்லாம் கூப்பிட்டு போய் யாரும் ரைக்கோனா போய் தேடிட்டு வாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போச்சு அந்த பறவை. மாட்டு வண்டி ரைக்குன்னு அவருக்கு பேரா. அதனால அதை வச்சு போய் தேடுங்கன்னு சொன்னோடனே பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்ட மாட்டு வண்டி, யூஸ் பண்ற மாட்டு வண்டி இல்ல, பழைய மாட்டு வண்டி ஷெல்டரானு இருக்கு. அதுக்கு கீழே ஒருத்தர் சேரு சகரியமா இருக்கு, அதுல உட்காந்துருக்காரு மாட்டுக்க. உட்காந்துட்டு இருந்தாருன்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் புழுத்தாம இருக்குன்னு சொல்லுவா ஒரு வருஷன். அப்போ அவர்கிட்ட போய் இந்த ராஜாவோட சிப்பந்திகள்லாம் சொன்னா நீங்க தான் ரைக்கு வரா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், அப்படிதான் லோகத்தை சொல்றா அப்படின்னாரா. சரி இவன்ட கிளம்புங்க, போய் ஒரு டேக்க ஷவர்னு சொல்ல மாதிரி குளிச்சுட்டு வாங்க, ராஜா உங்களுக்காக காத்துட்டு இருக்க, போய் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னா. அப்ப ரைக்கோ சொன்னார், எந்த ராஜாவுக்கும் என் மேலே மேலே எனக்கு காரியம் ஆக வேண்டியதில்லை, யாருக்காவது என்ன பார்க்கணும் அவன் வந்து பார்த்துட்டு வரணும், ஆட்சேபம் இல்லை அப்படின்னா. உடனே போய் ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா கிளம்பி வந்துட்டான் நிறைய. ஏன்னா அவன் வந்து ஒரு ட்ரூ சீக்கர், அப்படி என்னதான் இருக்கு இவன் புதுசாக யோகா ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காளே, இவா என்ன சொல்லித்தரா பாக்கலாம்னு ஒரு ஆர்வம் இருக்கா இல்ல எல்லாருக்கும், என்ன ஸ்கூல் இவா அப்படின்னு கேக்குற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுக்கு அவருக்கு தட்டுக்கட்டுலாம் குழந்தை வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அவரை பார்த்தா உண்மையான அஹிம்சனா இதுதான், அதாவது நம்ம அஹிம்சன் சொல்லிட்டு இருக்கோம், வாட் இஸ் த லெவல் ஆஃப் அஹிம்சன் கேட்டா வச்சுக்கோ எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பா, இது வரைக்கும் நான் அஹிம்சையை ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கு மேல ஹிம்சை தான் அப்படின்னு, இதுக்கு மேல ஐக்கிரான் அளவுன்னு. அப்ப என்ன பண்றோம், உடம்புல வியாதி வந்தா உடனே எல்லா மருந்தையும் போட்டு கொள்றோம், பயிர் வைக்கிறா எல்லா பூச்சி மருந்தையும் போட்டு அடிக்கிற அளவுக்கு. அப்ப ஒரு மேல புழுவெல்லாம் பூத்துட்டு இருக்கு, என்ன மாதிரி கொஞ்சம் இது பண்ணக்கூடாதுன்னா என்ன அதுங்களுக்கு பாவம் சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தில் இருக்காரு, உடம்பு அம்மா அது மட்டும் சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப இவெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வணங்கிட்டோம், இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு இதான் இது ஞானம் இது பண்ணணும் சொன்ன கேட்ட முதல் கேள்வி, இந்த காலத்துல கேட்க முடியாத கேள்வி, என்னென்ன ஞானத்தை விற்க சொல்றியா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் கொடுத்து எங்கிட்ட ஞானத்தை வேண்டும் எல்லாம் பாக்குறியா அப்படின்னு தானா. உடனே வந்து எல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். திருப்பி வந்தா திருப்பி நிறைய செல்வத்தோட போனா தன்னை பொண்ணு ஆட்சிட்டு போனா கதை மேல போறது. நமக்கு இதுல எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சித்தப்பிரஜா யாரும் கேட்டா இப்படி இருக்கவா சித்தப்பிரஜா ஆக்சுவலா, அவளா தங்களை சொல்லிக்கவும் மாட்டா, இருக்க இடமும் தெரியாது, வெப்சைட் இருக்காது, இமெயில் இருக்காது, பேஸ்புக் இருக்காது, அவ மாட்டுக்கு இருக்க இடத்துல இருந்துட்டு இருப்பா, அவன் கருத்தை பார்த்துட்டு இருப்பான். நம்ம தான் தேடி போனோம் அட்வர்டைஸ்மெண்ட், யாரோ சொல்லிதான் நமக்கு தெரியும், நமக்கு போனாலும் அபிப்பிராயம் அவளை பார்த்தா இவருக்கா பார்த்தா தெரியும் ஏனும் அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்ட் பிராண்ட்லாம் இருக்காது, ஒன்றும் இமேஜ்லாம் இருக்காது. அது மாதிரி அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ண பகவான் சொல்லிட்டு வர்றார், கர்மயோகம் இருக்கு ஞான யோகம் இருக்கு, இந்த கர்மயோக ஞான யோகத்தினுடைய ஒரு எல்லை முடிவுன்னு கேட்டா இந்த சித்த பிரக்யா தான்றார். உடனே அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துருது, சித்த பிரக்யாலாம் எப்படி இருப்பான்னு கேட்கறான். முதல் அமெரிக்கா போனா சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்றா, சரி முதல்ல அமெரிக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்னு கேட்கறாங்கண்ணா, எவ்வளவு பெருசு என்னென்ன இருக்கு அங்க. அப்ப நம்ம கேட்கற வாழ்க்கை ஒரு ஆர்வத்தை தூண்டுறது. அப்ப அவன் கேட்கறான், சித்த பிரஜா கா பாஷா அப்படின்னு கேட்கறான். அப்ப சொல்லிட்டு வர நாலு லெவல்ஸ் சொல்றார், ஒரே ஒரு ஸ்டேட்டு தான் அது சித்த பிரஜா தான், அது ஒரே நிலை, அதுல நாலு ஃபேஸஸ் இருக்கு, அதுல கீ லெவல் தான் அந்த யதமான சம்யான்னு பார்த்தோம். அதை வந்து வேதாந்தேஜிகள் மட்டும் அதை ஈக்குவேட் பண்ற யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நாலு வைராக்கியத்தோட ஒப்பிடுற நாலு ஸ்டேஜஸ் ஆஃப் சித்தப்பிரஜ்ஞதாவ கீழே வளர்ந்து யதமானக, யதமானகன்னு சொன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கான், இந்திரியங்களை மாத்திரம் அடக்கிறதுக்கு ஒரு சக்தி வளர்த்துட்டு இருக்கான். எப்படின்னு கேட்டா ஆமைகள்லாம் இருக்க மாதிரி தகால் நமக்கு இது டேஞ்சர் வேண்டாம் அப்படின்னு பண்றான், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஆனா மனசுல இருக்கக்கூடிய ராக துவேஷ வாசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து வெத்திரேக்கன்னு சொல்லிச்சு, இன்னும் ஒரு லெவல் மேல மனசு இன்னும் கண்ட்ரோல் ஆகல, ஆனா இந்திரியங்களை உள்ளுக்குள்ள இழுத்து கொஞ்சம் இதை விட இன்னொரு பெட்டர் ஸ்டேட் வச்சுக்கலாம், பட் வாசனைகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எனி டைம் ஹி மே ஃபால், பட் இருந்தாலும் இதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஸ்டேட் அது. அதற்கு மேல பாத்தீங்கன்னா ஏகேந்திரியம், ஏகேந்திரியம் வரைச்சு மனசையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான், இந்திரியங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டான், ஆனா சட்டல் இம்ப்ரெஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இந்த வாசனைகள் இருக்கே ரொம்ப பலவத்து, நமக்கே தெரியாது ஏன் சில பேர் இவ்வளவு பெரிய யோகியா இருக்காரு, அவரை தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த வாசனை உள்ளுக்குள்ள அழியாத வாசனையானது ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு வச்சுக்கோங்க, நிறைய பேர் விழுந்துடுறான். எல்லாம் பாவம் யோகா பார்த்து எடுக்கிறா, எடுத்து எங்கேயோ ஆரம்பிக்கிறான்னா வரா, ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயோ விழுந்துடுறான். ஏன் விழுந்துடுறான்னு கேட்டால் அதான் வாசனைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் மேலே மேலே போக முடியாது. அதான் கிருஷ்ணன் சொல்ல போகிறார், கர்மயோகமே பண்ணு அதான் பெட்டர் அப்படிங்கிறார். ஏன்னா ஞான யோகத்தில் என்ன ரிஸ்க்குன்னு கேட்டீங்கன்னா, தடி தோசை வீட்டில் விழ வேண்டி தான் கீழே விழுந்தால் தலை தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த வாசனைகளும் போகாம இருக்கிற ஸ்திதி மூணாவது. கடத்துல வசீகார சம்யான்னு சொல்லச்சு, வாசனைகளும் போய் இனிமேல் தந்தம்னா எரிக்கப்பட்ட வாசனைகளை உடையவர், மனசும் கண்ட்ரோல் ஆயிடுத்து, வாசனைகளும் போயிடுத்துட்ட ஒரு ஸ்திதி. அப்படி தேசிகளை ஈக்குவேட் பண்ற இந்த நாலு நிலைமைகளோட கம்பேர் பண்ற இந்த ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் சித்த பிரஜைத்தாவை. அப்ப அதுக்கடுத்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த சித்த பிரஜைத்தான்றது அவங்களுக்கு ஈஸியான எங்களுக்கு நிலைமை கிடையாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம். இந்திரியாணி பிரமார்த்தினி, பிரமார்த்தினிங்கிற பிரமார்த்தின்னா பலவத்து முரட்டு குதிரைகள் மாதிரி. அதாவது குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்லாவடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு ஒரு இது பிடிச்சிருப்பான் சைட்ல, அதுகள் வந்து என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்திரியங்களை சேனலைஸ் பண்ணணும். அப்ப பிக்சடா ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருவோம் வச்சுக்கோ, பாக்குறதுக்கு என்ன போகாது, அதை பாக்குறது கேட்கறது நாம அதை கேட்கற மாதிரி அதிகம் கேட்டு கேட்டு பழகிட்டாலும் விஷய விஷயங்கள் கேட்காது. அப்படி சொல்லி நினைச்சு என்ன சொல்றதா, இல்லாட்டி ஒன்னு பண்ணு, யுக்த ஆசீத மத்பரஹா யதா ஈஸ்வர பிரணிதானான்னு சொல்ற மாதிரி, இல்ல நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன், நீ என்ன அப்ரோச் பண்ணி நான் அவனை ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற உன சித்த பிரஜைத்தாவதுக்கு வில்லிங் டு ஹெல்ப் யூங்கிற. அப்போ இல்லாட்டி என்ன ஆகும் கேட்டா, இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன், சில பேர் சொன்னாலும் நம்ம சொல்லச்சே இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் ஒவ்வொன்றா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி யாராவது இருந்தா என்ன ஆகும் கேட்டா, ஜாயதோ விஷயம் சங்கஸ்தேஷு உபஜாயதே, முதல் எதமானவர்கள் இருப்பா கஷ்டப்பட்டு இந்திரியங்கள்லாம் தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ணிட்டா, ஆனா மனசு இருக்கே அங்கேயே ஆப்ஜெக்ட்லயே இருந்துருக்கு. அப்ப ஆப்ஜெக்ட்ல மனசு இருக்கு இருக்கு என்ன கேட்டேன்னா, அப்ப இந்த இது டிசைர் ஜாஸ்தியாண்டு இருக்கு காமஹா. அப்ப அந்த விஷயத்தை பார்த்த உடனே நிறைய சாப்பிட்டுறா, இல்ல இல்ல நான் சாப்பிடறத விட்டுட்டேன்னு சொல்றா பாருங்க, சாப்பிடறத விட்டுட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல்டா இருக்கான்னு அர்த்தம், ஆனா ஆசையை விட. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் ஐஸ்கிரீமோ ஒன்று பார்த்தா கூட சாப்பிட்டுறா, சாப்பிட்டு அப்புறம் அவஸ்தப்படுறோம், ஏன்னா அந்த கண்ட்ரோல் வந்து சரியா இல்லை. அப்ப சங்கஸ்தேஷூபஜாயது சங்கா சஞ்சாயத்தே காமஹா. அப்ப சொல்ற மாதிரி விளையாட்ட, எனக்கு கோபமே வராது இல்ல எப்பன்னு கேட்டா, என்னை யாரும் கோவப்படுத்தாம இருந்தா அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப கோவப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருந்து கோவம் வந்துருத்து அவளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம கோவம் போயிடுறது. அப்ப சங்கா சஞ்சாயத்தே காமஹ, ஆசையானது அதிகமாயிடுறது. காமாத் குரோதோபி ஜாயது, எதெல்லாம் தடையா இருக்கோ அப்ப அதுகள் மேல அந்த கோபமானது வெளிப்படுறது. ரொம்ப பிராக்டிக்கல், நம்ம டெய்லி பண்றதுதான், நம்ம பேஸ் பண்ற விஷயங்கள் தான் அது. அப்ப திருப்பி அடுத்து சொல்றாரு, என்ன இப்ப அந்த கோவம் வந்தா சரியா, இப்ப கோபமும் இப்ப வந்து நிறைய விசாரம் இருக்கு, கோபம் தேவையா இல்லையான்னா, இப்ப அகங்காரம் மனது இருக்கணுமா கூடாதுன்னா விசாரம் நிறைய இருக்கு. நம்ம பிராக்டிக்கலா இருக்கணும் சம்டைம்ஸ் லைஃப்ல, இனிமேல் நான் அகங்காரத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோ, நம்மளால ஜீவிக்கவே முடியாது அகங்காரத்தை விட்டுட்டேன்னு சொன்னா. அப்போ அதுக்கு கதை சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமசு கதை சொல்லுவார், ஒரு விஷப்பாம்பு ஒன்று இருந்தது ஒரு இதுல, அது என்ன பண்ணிட்டு ஊர்ல இருக்க வேலைலாம் போட்டு ரொம்ப படுத்தின்னு இருந்தது, அப்பப்ப வேற கடிக்கிறது போறது வருது. அப்ப அந்த ஊர்ல இருக்க வேலை என்ன பண்ணா, பக்கத்துல இருந்த ஒரு யோகி இருந்தார், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார், இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு பாம்பு ஒன்று இருக்கு விஷப்பாம்பு, அதை வந்து யாரும் அடிக்கவும் முடியல, ரொம்ப இம்சம் பண்றது, ஆடு மாடெல்லாம் கடிச்சிடுறது, நீங்க தான் எப்படியாவது உங்க சக்தியில அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா. சரி என்ன இப்ப வந்தா போச்சுன்னு வந்தார், வந்தா அவருக்கு சக்தி இருந்தது, பாம்பு கூட்டு பேசினார், நீ ஏன் இதெல்லாம் பண்ற, அதுக்கு ஒரு குட்டி உபதேசம் பண்ணார், தெரிஞ்சுக்கோ ஆத்மா வேற சரீரம் வேறன்னு சொன்னார். இருக்கு சொன்ன உடனே அதுவும் சரி ஓகே, நான் வந்து இனிமேல் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணாரு, உடனே அப்படியே எல்லாத்தையும் விட்டு சாதுவாயிருது. இவர் ஊருக்கு போயிட்டார், பக்கத்து ஊருக்கு போயிட்டார், அது சாதுவாச்சோ இல்லையோ ஊர்ல இருக்க என்ன பண்ணா, சும்மா விடுவானா கொம்பு எடுத்து வந்து என்ன பண்ணா அதை தட்டி பாக்குறது வருதா இல்லையான்னு, அது சாதுவா இருக்கு தெரிஞ்ச உடனே அதை போட்டு டவான்ல அடிக்கிறது, அடிச்சா அது குத்துயிரும் கொலையுமா இருக்கு. எப்படியோ அந்த சாதுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிருந்தோம், திரும்பி வந்தார், வந்து சுச்சோ அப்படி ஆயிடுத்தேன், என்ன சுச்சோ அப்படி ஆயிடுத்து, உங்களால் தான் நான் அப்படி இருக்கேன், நான் வாடகை கடிச்சுட்டு இருந்தேன் போன வந்த கிட்ட பயந்துட்டு தான், ஒரு பையனுக்கு பயன் எங்கிட்ட இப்ப பாருங்க எப்படி இருக்கேன் பாருங்கன்னு. அப்ப அவர் சொன்னார், நான் சொன்னது தப்பா புரிஞ்சுட்டியே, நான் உன்னை கடிக்க வேணாம்னு தான் சொன்னேன், ஆனா பயமுறுத்த வேணாம் சொல்லலையே அப்படின்னு, இல்லையா நான் உன்னை கடிக்க வேணாம் தான் சொன்னேன், உன்னையார் பயமுத்த வேண்டிய சொன்னது, நீ அப்படி பண்ற மாதிரி ஓடிக்கு போறாள், அதுதான் அந்த அகங்காரம் என்னன்னு கேட்டா சண்டை வச்சுக்க வேண்டி இருக்கு, உலகம் ஏச்சிட்டு போயிடும், இவரா பாவ சாது இவர் கூட இன்னும் பத்து மூட்டையை தூக்கிட்டு வேண்டாம் தூக்க முடியும், நல்லா தூக்க முடியாது. அப்ப அந்த சாத்விக அகங்காரத்தை கொஞ்சம் வச்சுக்கணும், எதையுமே கோபமும் இந்த காலத்துல தேவையா தான் இருக்கு, நான் கோபத்துல விட்டுட்டேன்னா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கோபத்துல விட முடியாது, கோபமும் தேவையா இருக்கு சில சமயங்கள்ல, பசங்க கிட்ட எஸ்பெஷலி கொஞ்சம் கோபத்தை நம்ம காட்ட வேண்டியிருக்கு, அது வேற விஷயம், திரும்பி பத்து மடங்கு வரது வச்சுக்கோ, இருந்தாலும் வந்து we have to use கோவம் also as a tool, நதி விட்டுற முடியாது. அதே கோவம் வந்து என்ன ஆகும் கேட்டா, குரோதாத் பவதி சம்மோகா, காவியங்கள்லாம் படிக்கணும், காவியங்கள்லாம் படிச்சு ஹர்ஷ சரித்திரம்னு ஒரு கத்தியம் இருக்கு, கத்தியம்னா ப்ரோஸ், அதெல்லாம் பானபட்டகான்னு ஒரு எழுதியிருக்கான், அழகா டிஸ்கிரைப் பண்றான். கோபம் வந்தா என்ன ஆகும்னு, விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருக்கு, இவருக்கு துர்வாசருக்கு கோபம் வந்துருக்கு. கோபம் வந்து சரஸ்வதியை சபிக்கிறாரு. அதாவது கோபம் வந்துருக்கு, நமக்கே தெரியறதுல பாருங்க, பெரியவா சின்னவெல்லாம் வித்தியாசம் கிடையாது, யாரெல்லாம் பிடிச்சி கத்துறோம். அப்ப சரஸ்வதியே சபிக்கிறதுக்கு தயாராகிறாரு. அப்ப அவங்களுடைய அந்த சைக்காலஜி ஆஃப் ஆங்கர் டிஸ்கிரைப் பண்றாங்க, என்ன ஆறுது முதல்ல அப்படின்ட்டு. வாக்கு முதல்ல போயிடுறது, புத்தி அப்புறம் யோசிக்கிறது, கண்ட்ரோலே இல்லை நம்ம. அப்ப சொல்ல குரோதா பவது சம்மோகா, ஒரு டெலிஷன்ல ஸ்டேட்ல போயிடும் நமக்கு தெரியல. சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா, சம்மோக மாசம் என்னாச்சு, அதுல இருந்து மெமரி எல்லாம் போயிடுறது. மெமரி போயிடுறதுன்னு சொன்னா யோகாபியாசம் பண்றவனா இருந்தா எப்படி எப்படிலாம் இருக்கணுமோ அந்த இதெல்லாம் போயிடுறது. சரியா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசகா, புத்தியும் போயிடுது. புத்தியில இன்டலெக்ட் விவிச்சு தெரிஞ்சுக்கிறது, பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற சக்தியும் போயிடுறது. புத்தி நாசாத் பிரணஷதி, அவ்வளவுதான். சோ அதெல்லாம் கோபம் பண்ண தபஸ் எல்லாம் போதும் சொல்லுவான். விஸ்வாமித்திரன் ஒரு தபஸ் பண்றார், சம்பாதிச்சுக்கிறார், ஒரு சாபம் விடுறார், போச்சு, தபஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடுறது. திருப்பியுமே தபஸ் பண்ணணும், சக்தி எல்லாம் போயிடுறது. அப்ப பாஷ்யகாரர் சொல்ற குரோதா பவதி சம்மோகா. சம்மோகம் என்ன ஆக்சுவலா, கிருத்தியா கிருத்திய விவேக சூன்யதா, கிருத்திய அகிருத்திய. கிருத்தியம்னா செய்ய வேண்டியது, அகிருத்தியம்னா பண்ணக்கூடாதது. அப்ப பண்ண வேண்டியது, பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாதது, இவைகள்ல விவேகம் இருக்கே, விவேகம்னா பிரிச்சு அறிஞ்சுக்கிறது, சூன்யதா அது இல்லாம போயிடுறது. தயா சர்வம் கரோதி, சூன்யதா தயா சர்வம் கரோதி. அப்ப என்ன பண்றாங்க, பண்ணக்கூடிய காரியங்கள்ல இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு விவேகம் இல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ததச்ச பிராரப்தே இந்திரிய ஜயாதிக்கே பிரயத்னே ஸ்மிருதி பிரம்சோ பவதி. என்ன வச்சப்போ திருவாரணம் ரெண்டே இருக்கா, அதுதான் எல்லா சண்டையும் வருது. அதாவது என்ன அது கேட்டனா, தான் ஒழுங்கா இருக்கும், ஆத்து நேரம் ஒழுங்கா இருக்கிறது, எல்லாரும் என்ன உண்டு, அப்ப என்ன அதை இங்க வைக்காத, இதை இங்க வைக்காத, ஆக மொத்தம் பெருமாளுக்கு பண்ண வேண்டியதுல விஷயம் போய் புத்தி அதுல இருக்கிறது போயிடுறது. என்ன பண்ணிட்டு அப்பதான் எல்லா வார்த்தையும் வெளில வருது, ஒரே சண்டை கோலாகலமா இருக்கு. ஆத்துல எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பண்ணணும், அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளா எல்லாத்தையும் தலைக்கையை மாத்த முடியாது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது தெரியாம அப்பதான் அதையே இங்க வச்சு, இதையே இங்க வச்சு, இதே இங்க சண்டை போட வச்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தம், பண்ண வேண்டிய காரியம் என்ன, பெருமாளுக்கு ஆராதனம், கடைசியில் டைவர்ட் ஆயிடுறது, கடைசியில கோவப்பட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதனால அன்னைக்கு என்ன அமையாதோ அதுதான், அதுல என்ன பெஸ்டோ அதை கொடுக்கணும் நம்ம. அப்ப இந்திரிய ஜெயாதிக்கே பிரயத்னே ஸ்மிருதி பிரம்சோ பவதி. எதுக்கு ஆராதனம் பண்றோம், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு பிரபலம் தியானம் பண்ணிருக்காங்க, கடைசியில ஸ்மிருதி பிரம்சோ பவதி. ஸ்மிருதி பம்சாது புத்தி நாசக, கடைசியில் என்ன அர்த்தம், புத்தியும் போயிடுது, இன்டலெக்டும் போயிடுது. ஆத்ம ஜான யோ விவசாய கிருத தசிய நாசக சியாத். பராசர பட்டர் உங்களை பார்த்தா பராசர பட்டர் சொல்லி ஞாபகம் வருது, தோன்றது எனக்கு. பராசர பட்டர் எப்படின்னு கேட்டால, அதாவது கிருஷ்ணன் சொல்லப்படுறாரு, இப்போ எந்த ஒரு காரியமே யார் பண்ண போறாளோ அவளுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லுவாளே உபதேசமே. ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் சம்பிரதாயத்தில் ஈடுபாடு வந்தது, சம்பிரதாயத்தில் ஈடுபாடு வந்தது பராசர பட்டரை பார்த்து, அடியே கொஞ்சம் திருவாரூர் சொல்லி கொடுக்குறமே அப்படின்னா, ஆஹா வாருங்க ஒரு நாள் சொல்லித்தரலாம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டார், ஆத்துக்கு கூப்பிட்டார். கூப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் விஸ்தாரமா திருவாராதனம், ஒன்று ஒன்றரை நேரம் போச்சு. இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அப்படி பண்ணணும்னு சொன்னார். பண்ணிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நோட்ஸ்லாம் எடுத்து ஆத்துக்கு போனாலும் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஒரு வாரம் கழிச்சு டவுட் வந்தது ஒரு இடத்துல, சரி சுவாமியே கேட்டு வரலான்னு இவரத்துக்கு வர்றாரு. அப்பதான் திருவாராதனத்துக்கு போறாரு உள்ள, ஒரு நிமிஷம் சுவாமி திருவாராதனை முடிச்சுட்டு வந்துடுறாரு பராசரம் சொல்லிட்டு போறாரு. பத்து நிமிஷத்துல வந்துட்டார், எனக்கு பாடல் நிகழ்ச்சி ஒன்றரை நேரம் சொல்லி கொடுத்தேன், அப்படி நேரம் இப்படி நேரம் ஒண்ணு என்ன பண்ணேன் தெரியல, ரெண்டு கை தட்டு ரெண்டு மணி அடிச்சுட்டு வந்துட்டேரு அப்படின்னு கேட்ட. அப்ப சொன்ன, சுவாமி உமக்கு ஒரு மணி நேரம் பண்ணாலும் போறாது, எனக்கு பத்து நிமிஷம் பண்ணாலும் போறோம் அப்படின்னு. அது மாதிரி அவாவுடைய லெவல் ஆஃப் ஆத்மா இது இருக்கே, லைக்கணும் அதுல. பத்து நிமிஷம் சிரிச்சாலும் அதை ப்ராப்பரா பண்ண, ஒரு மணி நேரம் பண்ணிச்சேதான் எல்லா கதை ரெண்டுல போன் வருது, அது வருது பாக்குறாரு, எல்லாம் பண்றான். அப்ப என்னாச்சு, அது யூஸ் இல்ல. அது மாதிரி புத்தினா ஆத்ம ஜான விவசாய கிருதக தசிய நாசக சியாத். இதெல்லாம் எதுக்கு பண்றோம் கடைசியில, நம்ம யாரு ஆத்துல இருக்கவாலும் பாகவதால் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். என்னமோ நம்ம மட்டும்தான் பாகவதோத்தம் மாதிரியும் ஆத்துல இருக்கவாலும் அப்படின்னு நினைச்சுக்கணும், எல்லாருமே பாகவதால் தான். அப்ப எல்லாருடைய அட்ஜஸ்ட் பண்ணாலும் இருந்தாலும், அப்ப நம்ம என்ன முதல்ல ஆத்மஸ்வரூபம் என்ன, அப்ப புத்தினா கோவில்ல பாருங்க பண்ற அட்டகாசத்துக்கு அளவே இல்லை. ஒரு சில ரொம்ப கோபமா வருது, ஊர் கத்துறா கைய தட்டுறா பண்ற, இங்க அங்க போ இங்க போங்கிற வரவாள்லாம் என்னமோ அவ வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு ஸ்பீசியஸ் நினைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு இந்த கோவில் இருக்கா. சில பேர் தெரியறது இல்ல பாவம், குறுக்க வந்துட்டார். அடுத்த மாதிரி சொன்னா வரப்போடல, என்னப்பா மாதிரி ஆயிட்டு இருக்கு, வராதுன்னு அங்கே ஒருத்தர் கத்துறாரு, இங்க வராது அங்க வராதுன்ற எனக்கே பயம், எவ்வளவு நாள் கேஸ் போட போறான்னு தெரியல, யோசிச்சுட்டு இந்த மாதிரிலாம் கத்திட்டு. ஏன்னா ஞானமானது கொஞ்சம் பக்குவம் பண்ணும், தெரியாத ஒருவா பொது இடம்னா சில விஷயங்கள் தெரியாத ஒருவா சொல்லி கொடுத்துல நம்ம தடுக்கணும், இல்ல ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், ஒரு இதை போட்டு தடுத்துடணும், அதுவும் பண்றது இல்ல அவளுக்கு தெரியறதுன்றப்போ. அப்போ ஆத்ம ஞானே விவசாய என்ன எஃபர்ட் போட்டோமோ அதெல்லாம் போயிடுறது. தஸ்ய நாசக சாத் புத்தி நாசாத் புனரபி சம்சாரே நிமக்னஹ நஷ்டஹ பவதி. அவள்தான் பரமபதத்துல போய் 99 போய் அங்க ஒரு தாயம் போடவே, தாயம் போடணும்னு நம்ம இறங்கி வரும், 98 போறான், 2 போன நேரத்துல 1 போட்டுடுறான், நேரம் இறங்கி வந்துடுறான் கிரியே, அது மாதிரி வர வேண்டியதுதான். அப்படிங்கிற ராகத்வேஷபியுக்தைஸ்து விஷயானிந்திரியைச்சரன் ஆத்மவஷ்யேர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. இதற்கு பதிலாக தூ அப்படின்னு சொன்னா பட்னு அர்த்தம், ராகத்வேஷ வியுக்தைஹி வியுக்தா வியுக்தான பிரிந்தவன் அர்த்தம், சம்யுக்தான சேர்ந்து சேர்ந்து ஜாயிண்ட், வியுக்தான ராகம் என்ன துவேஷம் என்ன, ராகம்னா ஆசை துவேஷம்னா வெறுப்பு, விருப்பு வெறுப்புகள்ல இருந்து விடுபட்டவன் விஷயான் இந்திரியை சரண். அதாவது கர்மயோகம் பண்ண சொல்லப்படுற மன அத்தியாயத்துல கர்மயோகம் பண்ணதுல என்ன டிஃபிகல்டி கிடையாதுன்னா, திருப்பி இந்த இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்கிறது. அர்ஜுனன் கேட்க போறா, ஞான யோகம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போலக்கே, அப்படியே ஜெர்மம் விரும்ப உட்காந்தா போ, ஒரு காரியம் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போலக்கே. என்ன ஏன்னா காரியம் பண்ண ஆரம்பிச்சாதான் இந்திரியங்கள்லாம் வேலை பண்ண ஆரம்பிக்கிறது. அதுவேல காரியம் ஒன்னும் பண்ணாம இருந்தோம் வச்சுக்கோ, அப்ப கண்ட்ரோல் பண்றது ஈஸியா இருக்கு கேட்க போறான் பின்னாடி. அப்ப சொல்ற விஷயான் இந்திரியை சரண், விருப்பு வெறுப்பற்று உலக இதுல ஈடுபடுறது, விஷயங்கள்ல ஈடுபடுறது கண்ட்ரோல்டா. அப்படி இருந்தான்னா ஆத்மவஷ்யேகி விதேய ஆத்மா, என்ன அர்த்தம் கேட்டா ஆத்மவஷ்யேகி அந்த இந்திரிய எப்படின்னு கேட்டா தனக்குள்ள கட்டுப்பா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்திரியங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்டா விதேய ஆத்மா பிரசாதம் அதிகச்சது, அப்படிப்பட்ட ஆத்மாவானது மனசானது என்ன பண்றது, பிரசாதம் பிரசாதம்னாலே ஒரு திருப்தி ஒரு செரினிட்டி அதிகச்சதுன்னு அடைகிறதுன்னு அர்த்தம், அதுலயே அப்படியே பிரசாதமா இருக்குன்னு அர்த்தம், ஒரு ட்ராங்குலிட்டி மாதிரி அர்த்தம் அதுக்கு. உக்தேன பிரகாரேன மயி சர்வேஸ்வரே சேத்தத சுபாஷய பூதே வியஸ்தமனாக, உக்தேன பிரகாரேன எப்படின்னு சொன்னார், யுக்த ஆசீத மத்பரகன்னு சொன்னார், இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி எம் மேல நீ இதை செலுத்து செலுத்தினா அப்படி இருந்தா மயி சர்வேஸ்வரே என்னிடத்தில் நான் எப்படிப்பட்டவன், சுபாஷய பூதே அனைத்து விதமான கல்யாண குணங்களையும் உடைய என்னிடத்தில் நியஸ்த மனாகா நியஸ்த நியஸ்தன வைக்கப்பட்ட மனதை உடையவனாய் நிர்தக்த அசேஷ கல்மசதையா ராகத்வேஷ வியுக்தைஹி, நிர்தக்த நிர்தக்தர எரிக்கப்பட்ட அசேஷ கல்மசத்தையா, அசேஷம்னா வித்தவுட் பேலன்ஸ், சேஷம்னா கொஞ்சம் பேலன்ஸ் அர்த்தம், அசேஷம்னா வித்தவுட் எனி பேலன்ஸ், எரிக்கப்பட்ட கல்மசங்கள பாவங்களை உடையவனாய் ராகத்வேஷ வியுக்தைஹி ஆத்மவஷ்யைஹி இந்திரியைஹி விஷயான் சரண், ராகத்வேஷங்கள் இருந்து விடுபட்ட தனக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களால் விஷயங்களை பிரவர்த்தித்துக் கொண்டு விஷயான் திரஸ்கிருத்திய, திரஸ்கிருத்தியனா அவைகள் மேல் ரொம்ப ஆசை ஈடுபாடு இல்லாம வர்த்தமான விதேய ஆத்மா விதேய மனாக பிரசாதம் அதிகரிச்சது. அப்படிப்பட்ட என்ன பண்றான்னு கேட்டான், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு சமமான பக்குவப்பட்ட மனநிலை அடைகிறான். நிர்மலாந்த கர்ணக பவதி இத்தியர்த்தக, நிர்மல அந்த கர்ணக, அந்த கர்ணகனா அந்த மனசு, அந்த மனசானது நிர்மலகா, நிர்மலகான எந்த மனமும் இல்லாம இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சம்பிரதாயத்துல வந்து எல்லா வஸ்துக்கள் மேலையும் பெருமாளுடைய அடையாளங்கள் இருக்கும், திருமன் காப்பு சங்கச்சக்கெல்லாம் போடுறதுக்கு தாற்பயம் என்ன கேட்டீங்கன்னா, சில பேர் கேட்கலாம் இருக்கு எல்லா இடத்துலயும் போட்டுக்கணும்னு, என்ன தாத்துவம்னா நம்மளோடது இல்லை அது, இது பெருமாளுக்காக இருக்கக்கூடிய வஸ்து என்னோடது இல்லை, அதாவது ஆத்துல பஞ்சபாத்திரங்கள் எதுவானா இருக்கட்டும் எல்லாத்தையும் திருமன் காப்பு இதெல்லாம் போட்டு வச்சா நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நம்மளோடது இல்லைன்னு அடையாளத்தை படிக்கிறது வேற விஷயம், இருந்தாலும் அது நம்மளோடது இல்லை, வி ஆர் மியர் ஏஜென்ட், ஏன்னா எப்பெல்லாம் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோமோ அப்ப போச்சு துன்பம் வருது, இன்னைக்கு இதை கொடுத்துருக்கா இதை வச்சு பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு எண்ணம் வரதுக்காக. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு புத்தி பர்யவதிஷ்டதே. பிரசாதே பிரசாதே சத்தினா அப்படி ஒரு டிராங்குலிட்டி வந்துருத்தனா, சர்வதுக்கானாம் ஹானிகி அஸ்ய உபஜாயதே, எல்லா துக்கங்களும் எதை அடையிறது அவைகளுக்கு ஒரு ஹானிகி, ஹானிகினா அவைகளுக்கு ஒரு லாஸ் கா ஹானிகின்னு கேப்ப, என்ன போச்சு இப்போ கேப்ப, சொல்ற மூலம் என்ன போச்சு இப்ப பண்ண அப்படி கா ஹானிகி, அவைகளுக்கு ஒரு துக்கங்களை கழிச்சு போறதுன்னு அர்த்தம். உபஜாயத்தை பிரசன்ன சேத்தசோகி ஆஷு, ஆஷு ஆஷுனா குயிக்கா, ஆஷு கவின்னு சொல்லுவா தமிழ்ல, ஆசு கவி ஆசு கவின்றா ஆஷு கவி, ஆஷு கவினா உடனே கவிதையை பண்ணக்கூடிய சக்தி. நாலு விதமான கவிகள் சொல்லுவான், சித்திர கவி, ஆஷு கவி, விஸ்தார கவி, மதுர கவின்னு. திருமங்கையா வரைக்கும் நாலு கவி பெருமாள்னு பேரு, நாலு விதமாகவும் கவிதையை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவர், அதாவது நாலு கவி பெருமாள்னு இவருக்கு பேரு. அப்ப ஆஷு ஆஷுனா உடனே பிரசன்ன சேத்ததாக என்னாச்சு, புத்திஹி பரியவதிஷ்டதே, பரியவதிஷ்டதேனா எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு, அவனுக்கு அந்த புத்தியானது அப்படியே நிலச்சி இருக்கின்றது. அஸ்ய புருஷஸ்ய மனசா பிரசாதே சதி, அப்படிப்பட்ட புருஷகனா ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்கு மனதானது அமைதியாக இருக்கும்போது பிரகிருதி சம்சர்க்க பிரயுக்த சர்வ துக்கான ஆணிகி உபஜாயத்தே. இப்ப துக்கத்துக்குல என்ன ஹேத்து, பிரகிருதி சம்சர்க்கம் தான் துக்கத்துக்கு ஹேத்துவே. அதனாலதான் ஜீவாத்மாக்கு இயல்பா பார்த்தீங்கன்னா ஆனந்த ஸ்வரூபம் தான் ஜீவாத்மா, யாரும் கேட்டா ஞானானந்த ஸ்வரூபம் தான் பெருமாளுக்கு. எப்படியோ அப்படிதான் நமக்கும் இந்த ஜீவாத்மாக்கும் ஞானம், ஞான சுரூபம், ஆனந்த சுரூபம் சொல்றது சாஸ்திரம். அப்படி வீதி எப்படி துக்கம் வருதுன்னு கேட்டா பிரகிருதி சம்பந்தத்தினால தான் வருது அப்ப. அப்ப துக்கத்துக்கு காரணமே பிரகிருதி சம்பந்தம் தான். அதனாலதான் ஒரு சுபாஷத்துல சொல்ற சர்வம் தெரியதுன்றா, ஆத்மனகா சர்வம் தெரியாது, அதாவது கிராமஸ்தியார்த்தே குலஸ்தியார்த்தே ஏக்கம் தெரியாது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் விட்டு இல்லாம, தப்பு இல்லையா, ஒன் பர்சன் கேன் சஃபர், இந்த என்டையர் ஃபேமிலி ஹேஸ் டு பி குட். ஒரு கிராமம் பண்ணாங்க ஒரு குடும்பம் சஃபர் பண்ணலாமா, தப்பு இல்லையா. ஒரு ஊர் நகரம்னா ஒரு கிராமம் சஃபர் பண்ணலாமா. அதனால தான் இந்த லாஜிக்கை வச்சுட்டு தான் அப்பப்ப டேம் கட்டச்செல்லாம் பாருங்க என்ன பண்றது, டேம் கட்டணும்னா லோக ரக்ஷத்துக்காக பண்றான். அப்ப சில கிராமங்கள் அப்ப எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாம எந்த காரியம் பண்ண முடியாது. அப்ப இதுதான் அங்க லாஜிக். என்ன லாஜிக்னா லோகத்துக்கே க்ஷேமம் வரும்னா அப்ப என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டு மூணு கிராமங்கள் கஷ்டப்படலாம், நீ ரோடு எக்ஸ்பிளைன் பண்றா பண்ணா சில பேர் வீடு கொடுத்துதான் ஆன வழி இல்லை, ஏன்னா அது ஃபார் த சிட்டி. அப்ப ஆத்ம சேஷத்துக்கு என்ன பண்ணு கேட்டா மொத்தத்தையும் விடுண்டோம், எல்லாத்தையும் விட்டாதான் மகிழ்ச்சி. ஏன்னா பிரகிருதி சம்பந்தம். அப்ப பிரகிருதி சம்சர்க்க பிரயுக்த சர்வ துக்கானம் ஆணிகி உபஜாயதே பிரசன்ன சேத்ததஹ ஆத்மாவலோகன விரோதி தோஷரஹித மனசஹ பிரசன்ன சேத்தத. பிரசன்ன பிரசன்னாலே மலர்ந்தன் அர்த்தம், மலர்ந்த மலர்ந்த சேத்த, மலர்ந்த மனதை உடையவன். ஆத்மாவலோகன விரோதி தோஷரஹித, ஆத்ம அவலோகனத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய தோஷங்கள். இப்பயே நமக்கு ஆத்மஸ்வரூபமான கிளியரா தெரியலன்னா அவ்வளவு மலங்கள் அதுல இருக்கு, அவ்வளவு விரோதிகள் அதுல இருக்கு, காமக்ரோதாதிகள் தான் முக்கியமா, அதனால நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட தோஷரஹித மனசாக ததானியும் ஏவ, எப்ப இந்த தோஷங்கள்லாம் போறதோ உடனே என்னதுன்னு கேட்டா ததானியும் ஏவகி விவித்த ஆத்ம விஷயா புத்திஹி மயி பரியவதிஷ்டது, என் மீது அந்த புத்தியானது நிலை பெற்று இருக்கும். அத்த மனப்பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிஹி பவதி ஏவ. அதனால மனசு சாந்தத்தை அடைஞ்ச உடனே எல்லா துக்கங்களும் போகும்ன. இதான் முன்னாடியே பார்த்தோம், எல்லா கல்மஷங்களும் போனாதான் மனசு சுத்தமாகும், ஆனா மனசு சுத்தமானாதான் எல்லா கல்மஷங்களும் போகும். அதனால இந்த இந்த ரெண்டு இது இது இதுனா அது அது வந்தா இது ஸ்தி இருக்கு. அதனாலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ், அதனால பகவான் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறது எனக்கு ஒத்தாசனம் சொல்றது. நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசா பாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம், சுகம் வேற சாந்தி வேற. இப்போ சாந்தினா அமைதி, சுகம்னா ஹாப்பினஸ். இப்போ நாஸ்தி புத்திஹி அயுக்தசிய, என்னோட அயுக்த யுக்தகான கூடியவன், அயுக்தகான கூடாதவன். அப்ப என்னோடு கூடாதவனுக்கு, என் மீது மனசை செலுத்தாதவனுக்கு என்ன கிடையாது, நாஸ்தி புத்திஹி, புத்தின அந்த ஞானம் சித்ததியானது இருக்காது. அப்ப என்னாச்சு அவனுக்கு, ந அயுக்தசிய பாவனா, பாவனா பாவனானா நிறைய அர்த்தம் உண்டு. பாவனை இல்லை ஒரு பாவனை தான் அப்படின்னு சொல்றமா இல்லையா, அந்த பாவனை தான் ஒரு கான்டம்ப்ளேஷன், அப்படியே அந்த அந்த தியானம் இல்ல அந்த அந்த ஒரு ஒரு நினைப்பு அது கிடையாது. அயுக்தசிய பாவனா குதக எங்க தரப்போறது, நச்ச அபாவயத சாந்தி, அப்படி பாவிக்காதவனுக்கு சாந்தி கிடையாது, அமைதி கிடையாது. அப்படி அசாந்தசிய குதக சுகம். இன்னைக்கு யோகா அடிக்கடி யோகா எடுக்க வேண்டிய இப்படி கீதைக்கும் யோகாக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்னும் நம்ம யோகா ஃபீல்டையும் பார்த்துட்டு இருக்கோம், எப்படி ஓடிட்டு இருக்குன்ட்டு ஒரே போட்டியும் பொறாமையுமா இருக்கு. யோகான என்னன்னு கேட்டா கடைசியில யோகா சித்த விருத்தி நிரோதகாதான். ஆனா போட்டி அதிகமாட்டே யோகா ஃபீல்ட்ல பாத்துட்டு வச்சுக்கோ. அங்கே ஒருத்தன் விட்டு வரா ஒன்னு ஆரம்பிக்கிறான், உடனே திரும்பி ஒன்னு ஆரம்பிக்கிறது, அவன் போட்டா நான் இதை போடணும், இப்படியே போயிட்டு இருக்கு. அதான் லோகத்துல விசாரம். இதுவே ஒரு விசித்திரம் கேட்டா, எங்க எது இருக்கக்கூடாது அங்கதான் ஜாஸ்தியா இருக்கும், எங்க எது இருக்கக்கூடாதோ அங்க அது ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி கடைசியில யோகா பண்ற என்ன கிடைக்கும் கேட்டா, அமைதி வரும் மனசுல. அது யோகா பண்ற வகையில இருக்க மாட்டேன்றது, சொல்லி தர வகையில சுத்தமா இருக்க மாட்டேன்றது. இல்ல, இட்ஸ் அ ஃபேக்ட். நீங்க அது கிட்டக்கு நெருங்க நெருங்கதான் தெரியும் இந்த விஷயம் எல்லாம். ரொம்ப அஜிடேஷன் இருக்கு, ரொம்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னு கேட்டா, அயுக்தா முதல்ல, யுக்தாலாவே முதல்ல இல்ல. யோக சூத்திரத்தை வாசிக்காம யோகா பண்ண எப்படி முடியும்? யோகாவோட பர்பஸ் என்ன முதல்ல? பகிரங்கம் என்ன, அந்தரங்கம் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல. பகிரங்கம்லாம் பகிரங்கத்திலேயே அதையே தாண்டறது இல்ல, அதுலயே போட்டி போறாம இருக்கு. இந்த நாளுக்கே ஆக்சுவலா இப்ப கிரிய அஸ்ததி சொன்னோமே, அதுலயே பிரத்யாகார தாரணா தியான சமாதியை கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சமாதி மேல இருக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தியானம், அதுக்கடுத்து இது தாரணா, லாஸ்ட் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்னன்னு கேட்டா, இந்திரியங்கள்லாம் இழுத்துக்கிறது. பிராணாயாமத்தை பண்ணி பிராணாயாமத்தினால மனசை ஜெயிக்கணும். மனசுக்கும் மனசோட இதுக்கு ஆக்சுவலா பிராணாயாமத்துக்கு சம்பந்தம் உண்டு, மூச்சு எல்லாத்துக்கும். அப்ப பண்ணச்சே என்னன்னு கேட்டா, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பிரத்யாகாரம்னா எதமான பிரத்யாகாரம். அப்ப எல்லா கீதையில சொல்லிருக்கிறது முழுக்க முழுக்க யோக விஷயங்கள் தான். அப்ப இந்த ஆத்ம ஞானம் இல்லாட்டி யோகா எவ்வளவு பண்ணி யூஸ் இல்லை. இன்னைக்கு எல்லாம் எதுக்கு யோகா பண்ணானா, கத்துக்கணும், யோகா பண்ணணும். உடம்புல ஏதோ உபாதம் இருக்குது போகணும்னா, உடம்பு உபாதம் போகவே போகாது, ஒண்ணு போச்சு ஒண்ணு வந்து தான் இருக்கும். உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது தான் அந்த யோகாவே, அதுவும் இருக்கு. அப்ப உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது எதுக்கு யோகியதை, எதுக்கு உடம்ப ஃபிட்டாக கேட்டா, பெருமாள் சேவிக்கிறதுக்கு தான். அதை மறந்துடும் இல்ல, உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும்னா எதுக்கு உடம்பு ஃபிட்டா தெரிய சாதிக்க போறாங்க, ஒன்றும் சாதிக்க போறது இல்ல. பெருமாள் சேவிக்கிறது தான் உடம்பு ஃபிட்டா இருக்கணும், அதை மறந்துடுறா. அந்த வெஸ்டர்ன் காசம் வந்துடுறது, எல்லாரும் ஃபிட்டா இருக்கேன், ரொம்ப வருஷம் யோகா பண்ணிட்டு பெருமை வேற வாழ்க்கை என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லை. அதாவது சொல்ற, ந அயுக்தஸ்ய பாவனா, யோகம் இல்லாட்டி பாவனையானது இருக்காது. நச்சா அபாவியத சாந்தி, அப்படி அவளுக்கு அமைதி வரவே வராது. என்னதான் யோக சூத்திர பாடம் சொல்லட்டும், என்னதான் தலைவியை நிக்கட்டும், சிரசாசனம் பண்ணட்டும், அமைதி வரவே வராது. அசாந்தஸ்ய குதா சுகம், அவளுக்கு ஹாப்பினஸும் கிடைக்காதுங்கிற. மயி சம்யஸ்த மனோரஹிதஸ்ய ஸ்வயத்னேன இந்திரிய தமனே பிரவர்த்தஸ்ய, என்கிட்ட மனசை வச்சுட்டு பண்ணிடான்னு சொல்ற, இல்ல இல்ல நானே பாத்துறேன் எனக்கு தெரியும் சொல்லணும்னா, அவன் மயி சன்யஸ்த மனோரஹிதஸ்ய, என்கிட்ட மனசை வைக்காம ஸ்வயத்னேன தன்னுடைய முயற்சியினாலேயே இந்திரிய தமனே பிரவிருத்தா, இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றதுல ஒருத்தன் பிரவர்த்திக்கிறானே அவனுக்கு என்ன ஆறுது, கதாச்சிதபி விவிக்த ஆத்ம விஷயா புத்தி நான் சேத்ஸ்யதி, சேத்ஸ்யதினா கிடைப்பதில்லை. எது கிடைப்பதில்லை? விவிக்த ஆத்ம விஷயா புத்தி, ஆத்மா வேற சரீரம் வேற, இப்படிப்பட்ட புத்தியானது கிடைக்கிறது இல்ல. அதையே தசிய தத் பாவனாச்சன சம்பவத்தி, அதனாலே அவன் தியானம் பண்ண தியானம் பண்ணா எனக்கு தியானம் பண்ணுவோம் சொல்லுங்க. முதல்ல ஆத்மா வேற சரீரம் வேற சொல்லி கொடுத்தாதான் தியானத்துக்கே போக முடியும். இவன் என்ன பண்றா இப்ப, எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றா, இல்ல இல்ல கார்டன்ல இருந்தா இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல, நீங்க ஒன்னும் நினைச்சுக்கோண்டா அப்படிங்கிறா. ஏன் தெய்வமா சொல்றதுக்கு என்ன, யோகா சாஸ்திரமானது ஆஸ்திகமான சப்ஜெக்ட் தான், இல்ல இல்ல பதஞ்சலியே வந்து ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்கேன், இவாளே சொல்லிடுறா முதல்ல போய். அதான் சொல்றேன், பாதிக்கிட்ட சொன்னா கார்டெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல, நீங்க எது வேணா பாத்துக்கலாம், உங்க கார்டு அப்படின்னா சொல்லவே இல்லை. கிளீனா தசிய வாசக பிரணவகான்னு சொல்லியிருக்காரு, வேற எந்த மதத்தை பிரணவ யூஸ் பண்ணி அவங்க கார்டை வர்ஷிப் பண்றாங்க கேளுங்க. ஏன் நம்ம மாத்தணும், காம்ப்ரமைஸ் பண்ணா ஏன்னா வருமானம் போறது, அதான் பேசிக்கா வரணும் இல்ல. நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண நிறைய பேர் வரப்போறோம் அவங்க ஃபோல்டுக்கு, அதனால நம்ம தான் இது பண்றோம் நினைச்சிட்டு இருக்கோம் சொந்த தேசம். அப்போ அவளுக்கு என்ன ஆறுது, அதையோ தசிய தத் பாவனாச்சர சம்பவத்தி, அவளுக்கு அந்த பாவனையும் கிடைக்கிறது இல்ல. விவிக்த ஆத்மானம் அபாவயத விஷயஸ்பிருக அசாந்தி, விஷயஸ்பிருக அசாந்தி நபதி. அப்படி அந்த விவிக்த ஆத்ம விவேக ஞானம் இல்லாதவளுக்கு விஷயஸ்பிருக, விஷயஸ்பிருகனா என்னதான் அவ யோகிகள் மாதிரி வேஷம் போட்டு நல்லா பேசினா கூட விஷயஸ்பிருகாவானது போகவே போகாது. அசாந்தசிய விஷயஸ்பிருக அயுக்தசிய விஷயஸ்பிருகா யுக்தசிய குதஹ நித்திய நிரதிசய சுகப்ராப்தி. சுகம்னு ரெண்டு இருக்கு ஆக்சுவலா, சுகம்ன்றது ஒன்று, அதாவது ஹாப்பினஸ் சொல்லலாம், பிளஸ் சொல்றேன் இங்கிலீஷ்ல. ஹாப்பினஸ் இஸ் ஆல்வேஸ் மெட்டீரியலிஸ்டிக், சுகம் சுகம்னாலே அது மெட்டீரியல் ப்ரெஷர் தான். ஆனந்தம்னு சொன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல், அது இந்த விஷய சுகம் இல்லாதது ஆனந்தம் பேர். சுகத்துல எப்பயுமே துக்கமானது இருந்துட்டு இருக்கும். அப்ப இங்க இருக்கிற சுகமே இல்லையா, எவ்வளவு சுகங்கள் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுதான் சம்பிரதாயத்துல கதை சொல்லுவா, அதுல கேட்டிருப்பில் எல்லாரும் இருக்கவே. ஒருத்தர் காட்டுக்கு காட்டுல போறா, வழி தவறி போயிட்டு கட்சி என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு சிங்கம் துரத்துறது, அவனை புலி துரத்துறது, ஓடுறா ஓடுனவன் கால் இடறி ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துறான், பாயும் கிணறு கிணத்துக்குள்ள விழுந்தா ஒரு வீடு ஏதோ கையில ஏதோ தொங்கிட்டு இருக்கு, அத புடிச்சுன்றான், புடிச்சுட்டு தொங்கிட்டு இருக்கான், உள்ள ஊசலாடிட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல மரம் இருக்கு, இல்ல மரக்கிளை எப்படி தொங்கிட்டு இருக்கா வச்சிருக்கான், மரக்கிளை எப்படி தொங்கிட்டு இருக்கான், மரத்துல வந்து ஒரு பாம்பு அது இருந்துட்டு இருக்கு. இதுல மதமா சொல்றா, பிரச்சனை கீழே வந்து ஏற்கனவே பசிச்சு ஏதோ ஒரு மிருகம் கீழே விழுந்துருக்கு கிணத்துக்குள்ள. இப்ப கையை விட்டாலும் உள்ள வே போறான், இல்ல கிளையை பிடிச்சி ஏறலாம் பாம்பு காத்துட்டு இருக்கு, இல்ல கிணத்தை விட்டு வெள்ள போனா சிங்கம் காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி யோசிச்சு இருக்கவன் அப்படி மேல பாக்கச்சு, அவனோட வாயில ஒரு தேன் சொட்டித்தான். அந்த மரத்தை கிளைய ஆட்டோடனே தேனடா மேல இருந்துருக்கு, அதுல சொட்டு சொட்டித்தான் தேன். என்ன சௌக்கியமா இருக்கு நினைச்சாங்க, என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு. அப்ப எல்லாம் மறந்து எல்லா டேஞ்சரும் மறந்து போயிடுச்சு. அந்த தேன் அப்ப சொட்ட உடனே தொங்கின்னு இருக்கா ஒரு கையில. அந்த மாதிரி சொன்னா சம்சாரத்துல கண்டிப்பா சுகம் இருக்கு, இல்லாம இல்ல, ஆனா இந்த மாதிரி இருக்கு. ஒரு தாத்தா சொன்னா, என்ன சண்டை போடுறேன்னு பாக்குறா, இந்த சண்டை போட்டதான் எங்களுக்கு திருப்தி அப்படின்னா, இவ்வளவு சண்டை போடுறப்ப கடிதத்தை பண்ணுவான்ற. அது மாதிரி சுகமானது அவ்வளவு துக்கத்துக்கு நடுவுலதான் அந்த சுகமானது இருக்குன்ற. அந்த சுகம்னு சொன்னாலும் அது மெட்டலிஸ்டிக் ஹாப்பினஸ் தான் பண்ற, அது பிளிஸ் கிடையாது. அதனாலதான் அசாந்தஸ்ய விஷயஸ்பிருகா யுக்தஸ்ய குதஹ நித்திய நிரதிசய சுகப்பிராப்தி, நித்தியமானதாகவும் அளவற்றதாக இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது கிடைக்காது. அடுத்து புனரபி யுக்தேன பிரகாரேன இந்திரிய நியமனம் அகுர்வத்தக அனர்த்தமாக, திருப்பியும் சொன்ன விதத்துல இந்திரியத்தை நியமனம் பண்றதுனா கண்ட்ரோல் பண்றத பண்ணாதவாளுடைய ஒரு வியர்த்தம் யூஸ்லெஸ் சொல்ல போற. இந்திரியாணாம் சரதாம் என் மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவம் இவாம்பசி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், எப்படி படகானது கப்பல் படகுல கப்பல் ஜலத்துல போயிட்டு இருக்கு, நல்ல காத்து பலத்த காத்தடிக்கிறது, அப்ப எப்படி அந்த பலத்த காத்தான அந்த கப்பலை தான் விருப்பப்படி எடுத்துட்டு போறதோ அதை போக விடாம பண்றதோ, அது மாதிரி என்னதுன்னு கேட்டா, இந்திரியங்கள்லாம் இப்படி அந்த இந்திரிய ஜெயம் இல்லாதவாளுக்கு பகவான் மேல ஒரு பக்தி ஏற்படாம தானா ட்ரை பண்றவாளுக்கு இந்திரியங்கள்லாம் அந்த காத்து மாதிரி அவளை இழுத்துண்டு போடுதுங்கிறார். இந்திரியானாமி சரதாம், சரத்தி சரத்தினாலே வெளியில போறது, சரணா மூவுன்னு அர்த்தம், அதான் சர சர அச்சர அன்று சராசரங்களை எல்லாம் தமிழ்ல வருது பாருங்க, தமிழ்ல வர்றதும் அதே தான் சர அசரன் போடுறா சர அச்சர. சரம்னா ஜீவாத்மா, அச்சரம்னா இது பிரகிருதி. இந்திரியானாமி சரதாம் என் மனஹா அனுவிதீயதே, மனசு என்ன பண்றது பின்தொடர்ந்து போறது. கடைசியில ததசிய ஹரதி பிரஜ்ஞாம், பிரஜ்ஞாம இன்டலெக்ட், அந்த புத்தியும் அது கொண்டு போயிடுறது. எப்படின்னு கேட்டா, வாயு நாவம் இவ அம்பசி, அம்பசில ஜலத்துல ஒரு போட்டை எடுத்துட்டு, வாயுவானது போட்டை எடுத்துட்டு போற மாதிரி. இந்திரியானாம் விஷயேஷு சரதாம் விஷயேஷு வர்த்தமானாம் வர்த்தனம் அணு என் மனஹா அணு விதீயதே. இந்திரியங்கள்லாம் போயிட்டு இருக்கனா, முதல்ல சொன்னோம் இல்லையா இந்திரியாணி ஹயானகுன்னு சொன்னோம், அப்போ குதிரைகள்லாம் போட்டுருக்கு, அந்த ரெயின்ஸும் குதிரைகளோட போயிடுறது, எதை கொண்டு நம்ம இந்திரியங்கள் கண்ட்ரோல் பண்ணமோ அதுவும் அது பின்னாடியே போயிடுறது. அப்படி வர்த்தமானாம் வர்த்தனம் அணு என் மனஹா அணு விதீயதே, மனசும் எவனுடைய மனதும் பின் செல்லுமோ புருஷேன அனுவர்த்தியதே, விதியதே புருஷேன அனுவர்த்தியதே தத் மனஹ அஸ்ய விவிக்த ஆத்ம பிரவணாம் பிரஜ்ஞாம் ஹரதி. அப்படிப்பட்ட அப்படி சொல்லக்கூடிய மனதை உடைய புருஷன் இருக்கான, ஜீவாத்மா இருக்கானே, அவனுடைய மனசு என்ன பண்றது, அவனுடைய பிரஜ்யாவையும் கொண்டு போறது. பின்னாடி மூணாவது விசாரம் பண்ண போறார், எது பெருசுன்னு சொல்லிட்டு, புத்தி பெருசா காமம் பெருசான்னு விசாரம் வரப்போறது, ஆசை பெருசா புத்தி பெருசானா, புத்தியை கொண்டு ஆசை அடக்கலாம், ஆனா ஆசை பாருங்க என்ன பண்றது, புத்தியே சாப்பிட்டுடுறது இல்லையா, நம்மளால ஜெயிக்க முடியலையே. மனசு நிறைய ஒரு விஷயம் பூந்துட்டு வச்சுருக்கோம், அப்ப அதுவே தான் நம்ம மனசுல மைண்ட் அந்த காரியத்தை பண்ணாதான் திருப்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆறுது, புத்திய காமமானது ஜெயிச்சுடுறது. அப்ப பின்னாடி கேட்க வர அத்தியாயத்துல பாட்சியக்காரன் மட்டும்தான் அதை காமம் சொல்றாரு, மிச்ச பேர்ல ஆத்மான்னு பண்றா அங்க வரைச்சு பாக்கலாம். மூணாவது அத்தியாயத்துல ஆசைதான் புத்திய காட்டிலும் பெருசுங்கிறது, அஜ்ஞானம் தான் ஞானத்துக்காண்டு பெருசா இருக்கு. அது மாதிரி அப்ப ததத்திய ஹரதி பிரஜா என்ன சொல்றாருன்னா, விவிக்த ஆத்ம பிரமணாம் பிரஜா ஹரதி, அந்த இன்டலெக்ட் சொல்றோம் இல்லையா அதை கொண்டு போயிடுறது. விஷய பிரமணதாம் கரோதி இத்தியர்த்தா, அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்டைஸ கொண்டு வந்துருது. யதா அம்பசி, அம்பசில ஜலத்துல நியமானாம் நாபம் செல்லப்படுகிற அந்த போட் இருக்கு, பிரதிகூலகா வாயு பிரசகி அரதி. அந்த வாயு எப்படி இருக்கு, அனுகூலமா இருந்தா பரவாயில்ல கரைக்கு சீக்கிரம் போயிடலாம், பிரதிகூலமா இருக்கு கரைக்கிட்ட வந்தாலும் எங்கேயோ தடுத்து தள்ளினு போயிடுறது. அப்படிப்பட்ட பிரதிகூலமா இருந்தா ஆப்போசிட் இருக்கக்கூடிய காற்றானது பிரசஹியன பலவத்தா கொண்டு போறது. தஸ்மாத்ய மகாபாஹோ நிகிருஹீத்தானி சர்வஷஹ இந்திரியாணி இந்திரியாத்யேபியஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத், தஸ்மாத்னா தேர்ஃபோர், யஸ்ய மகாபாஹோனா விழிச்சு பெரிய தோள்களை உடையவனே அர்ஜுனனை பார்த்து சொல்ற, யஸ்ய எவனுக்கு நிகிருஹீத்தானி இந்திரியாணி சர்வஷஹ பை ஆல் மீன்ஸ், எவனுடைய இந்திரியங்கள்னா கண்ட்ரோல்டா இருக்கும், எங்கிருந்து இந்திரியாத்யேபியஹ இந்திரியங்களின் ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் அர்த்தம் இருக்கு. அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், கண்ணுனா காட்சி, காதுனா சப்தம், அது மாதிரி இருக்கு. அந்தந்த அவைகளுக்கு உண்டான ஆப்ஜெக்ட்ஸ் எவனோட இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோலா இருக்கோ, யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய பிரஜ்ஞதா பிரதிஷ்டிதமா இருக்கும். தஸ்மாத் உத்தேன பிரகாரேன சுபாஷயே மயி நிவிஷ்ட மனசஹ யஸ்ய இந்திரியாணி இந்திரியார்த்தேபியஹ சர்வஷோ நிகிருஹீதானி. சொல்லப்பட்ட முறையில என் மீது மனதை எவன் வைத்து இந்திரியங்கள்லாம் அடக்குகிறானோ தசையேவ ஆத்மனி பிரஜா பிரதிஷ்டிதா பவதி, அவனுக்கு தான் அந்த பிரஜை பிரஜினாலே அந்த விஸ்டம் அந்த ஞானமானது பிரதிஷ்டிதமாக இருக்கிறது. ஏவம் நியத்த இந்திரியஸ்ய பிரசன்ன மனசக சித்திமாக. அப்ப என்ன கிடைக்கிறது அவனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னமான மனசுனா ஒரு திருப்தியான மனசை உடையவன் என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, ஒரு சுவாரஸ்யமான ஸ்லோகம் அது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. இந்த ஸ்லோகத்தை அப்படியே நம்ம இன்டர்பிரட் பண்ண வச்சிருக்கோம். இந்த காலத்துல நம்ம எல்லாருமே வந்து சம்யமி தான், ஞானிகள் தான். யானிஷா சர்வபூதானாம்னா எந்த வந்து எல்லா ஜந்துக்கள்லாம் இருட்டா இரவா இருக்கோ அப்ப மூச்சுட்டு தான் ஞானின்றது. இப்ப பாருங்க எல்லா தூக்கத்துக்கும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகுது, வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தா சென்ட் அட் 1:30 ரிசீவ். அப்ப யாரும் தூங்குறதே இல்லை, எல்லாரும் ஃபேஸ்புக் லைக் போட்டுருக்கா இல்ல மெசேஜ் எழுதிட்டு இருக்கா. அப்ப அப்படியே என்டர்பேட் பண்ணா எல்லாரும் ஞானிகள் தான் அந்த காலத்துல. கேட்டா அமெரிக்கால எவ்வளவு இருக்கான்றா, இங்க பேசணுன்றா, ஆனா அர்த்தம் அது இல்லை. அந்த இடத்துல சொல்லப்படுற யா நிஷா சர்வ நிஷா, நிஷானா நிஷான பேர் வச்சுக்கலாம், நிறைய பேர் அது தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா தெரியாம வச்சுக்கலாம் இல்ல, நிஷானா ராத்திரின்னு பேரு, நிறைய நிஷான பேர் வச்சுக்கிறா, வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா இதை தெரியல, இல்ல ஏதாவது ஒரு இங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கா பாக்கணும். ஆனா மேலோட்டமா பார்த்தா நிஷானா என்னன்னா, இப்போ எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் மேல மோகம், தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிறா கூட அவாத்து பசங்கள பேரு பார்த்தா சம்ஸ்கிருதம் தான் வச்சுக்கிறான் பேரு. முன்னெல்லாம் பேரை பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓ இந்த இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவா அப்படின்னு, இப்ப கண்டுபிடிக்கவே முடியல. நம்மள காட்டிலும் அங்கதான் பேரு பயங்கரமா இருக்கு, பேரை பார்த்தேன்னா சம்ஸ்கிருதம் ஒரு மோகம். சரி மோகம் வரட்டும், ஆடு மொழியா சரி சவிதான்னு வச்சுங்க. ஆக்சுவலா சவிதான்றது புள்ளிங்க சப்தம், சவித்ரு. ஆனா எப்படி சவிதான், சவித்ரின்னு வச்சுக்கணும், அதான் சவிதான்னு வச்சுக்கிறேன், அதை சாவித்ரின்னு வச்சுப்பான். இதுல சில என்ன நினைச்சுக்கிறா, ஆடு வந்தா சீலிங்கோ விசர்க்கம் வந்தா புள்ளிங்கோன்ற நல்லா எவ்வளவு நினைச்சு இன்டர்நெட்ல போட்டு தேடி பண்ணிடுறா. அவர் யானிஷா சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கிறதோ தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, ஒரு யோகியானவன் அப்போது விழித்துக் கொண்டிருக்கிறான் அர்த்தமா இருந்து. எஸ்யாம் ஜாகர்த்தி ஜாகர்த்தி சர்வபூதானி, எப்ப எல்லாம் மூச்சுன்னு இருக்கோ சா நிஷா பஷ்யதோ முனேகே, இதுவும் பொருந்தது. பார்த்து பசங்கள்லாம் காத்தால தான் தூங்கிட்டு இருக்கு, எல்லாம் ராத்திரி முழுக்க படிச்சுட்டு காத்தால தூங்கிட்டு இருக்க எல்லாரும். ஆனா அப்படி அர்த்தம் கிடையாது. யா ஆத்ம விஷயா புத்தி சர்வபூதானாம் நிஷா, இப்ப நம்மளே எடுத்துப்போம். இப்ப கீதா லெக்சருக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கோம், இல்லவெல்லாம் மூச்சுட்டு இருக்கோம், இப்ப மிச்சத்தெல்லாம் தூங்கிட்டு இருக்க பாருங்க, யாரும் வரதில்லை இப்ப இதுக்கு. அப்ப எது இரவா இருக்கும்னு கேட்டா மிச்சப்பேர்ல பிரவர்த்திக்க மாட்டேன்றா நல்ல விஷயங்கள்ல. யா ஆத்ம விஷயா புத்தி சர்வபூதானாம் நிஷா, நிஷா இவ அப்பிரகாஷிக்கா, தெரியறது இல்ல எப்படி இருட்டுல தெரியாம இருக்கோ அது மாதிரி ஆத்ம ஞானமானது அவளுக்கு தெரியாமையே இருந்துட்டு இருக்கு அதுல. தஸ்யாம் ஆத்ம விஷயாயாம் புத்தௌ இந்திரிய சன்யமி பிரசன்னமன ஜாகர்த்தி ஆத்மானம் அவலோகையல் ஆஸ்தே இத்தியர்த்தஹ. அப்ப என்ன பண்றான் அவன், அப்படி மிச்ச பேருக்கெல்லாம் கிடைக்காத அந்த ஸ்தித்தியில ஞானியான இருந்துட்டு இருக்கான், ஆத்ம அவலோகனம் பண்ணிட்டு. இன்னைக்கு எதுமா பாவமா இருக்கு, ஜனங்கள் எல்லாம் பார்த்தா என்ன கேட்டா டிவி எடுத்துட்டாலும் 200 சேனல் இருக்கு, எதை எடுத்துட்டாலும் அப்ப டிவியை ஆஃப் பண்ண முடியல. ஒரு விஷயம் போட்டோம்னா உடனே அடுத்த சேனல் எடுத்து பார்த்துட்டே இருக்கும், அதுல வெளில வர முடியல. அப்ப டிவியை பார்க்காம யாராவது இருந்தா டிவி பார்க்க முடியல, டிவி பார்க்க முடியல, அப்படி பார்த்தது டிவி பார்க்க முடியல. நம்ம கண்ட்ரோல் போயிடுறது நல்ல விஷயம் தான், காட்டினா கூட யோசிச்சு பாருங்க நம்மளுக்கே ஒரு நினைப்பு. அதாவது என்னதான் திவ்ய தேசத்து இதெல்லாம் வந்தா கூட ஒரே இதே 100 பேர்கிட்ட பார்க்க முடியுமா? அந்த கோவில்ல இன்னைக்கு கிட சேவை, இந்த கோவில்ல கிட சேவை, எவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியக்காரியெல்லாம் விட்டு போறது. அப்போ பண்ண வேண்டியக்காரியம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் விட்டு போறது. அப்ப இதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, இதுல இருந்து வெளில வராம இருக்கா இல்லையா, அதுதான் யோகிக்கு நிஷா. அவங்க போக மாட்டான், நமக்கு இது வேணே வேணாம், டிவியா வேணும், திருப்பி திருப்பி அதே நியூஸ் தான், 10 சேனல் பார்த்தேனாலும் அதே டாப்ல இருந்து ஓடிட்டு இருக்கு, வேண்டாம். அப்ப எதுல எல்லா ஜனங்களும் மூச்சுட்டு இருக்கோ அதுல இவன் தூங்கிட்டு இருக்கா, இவன் எதுல ஆக்டிவ் புத்தகம் பார்த்துட்டு உட்காந்து அதுல ஒருத்தரும் வரமாட்டான், ஏன்னா புக்கு பார்த்தா தூக்கம் தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்ப யோகியா என்ன பண்றான் கேட்டா, ஆத்ம ஞானத்திலேயே அவன் மூங்கி இருக்கான். அப்ப இவனுக்கு எது பகலோ அது மிச்ச பேருக்கு இரவா இருக்கு, மிச்ச பேருக்கு எது பகலா இருக்கோ அது இவனுக்கு இரவா இருக்கு. என்ன அர்த்தம் கேட்டா, இவன் போமாட்டான் அர்த்தம். ஜாகர்த்தி ஆத்மானம் அவலோகையன் ஆஸ்தி இத்தியர்த்தா, என்ன பண்றான், தன்னைத்தானே ஆழ்ந்து பார்த்துட்டு இருக்கான். எஸ்யாம் சப்தாதி விஷயம் புத்தௌ சர்வாணி பூதானி ஜாகிரதி, எப்படி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிச்ச பேருடைய புத்தியெல்லாம் அதுல இருந்துட்டு இருக்கு, அதுல இருக்கோம்னா பிரபுத்தாலி பவந்தின், பிரபுத்தாலி பவந்தினா அப்படி அவேக்கா இருக்க, கான்சியஸா இருக்கு மிச்ச பூதங்கள்லாம். சா சப்தாதி விஷயா புத்தி ஆத்மானம் பஷ்யதஹ முனேஹே நிஷா இவ அப்பிரகாஷிகா பவதி, அப்படிப்பட்ட புத்தியானது இவனுக்கு இரவு மாதிரி அப்பிரகாசிகமாக இருந்துட்டு இருக்கு. அதாவது அப்படிப்பட்ட புத்தி இவனுக்கு வரதே இல்லை. இதுல ஆய்வார்கள் சொல்றா, எது பகல் எது இரவுனா பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் ஆய்வர். அப்ப அது வரைக்கும் எப்ப நமக்கு அந்த பகவத் பக்தியானது ஏற்படுறதோ, பகவான கிருபை ஏற்படுறதோ அப்பதான் விடியலே, அது வரைக்கும் இரவு தான். பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன், முதல்ல அந்த அருணோதயம் மாறுது, ஒண்ணு ஞானம் பக்தி எல்லாம் தோன்றது, அதுக்கப்புறம் அந்த பகலுக்கு இதுவே கிடையாது, அஸ்தமனமே கிடையாது, அது அப்படியே பகலாக இருந்துருக்கு. ஆனா அது வரைக்கும் இரவு தான், ஏன்னா இந்த இந்திரிய சுகங்கள்ல விஷய சுகங்கள்ல மூந்துருக்கும். சா சப்தாதி விஷயா புத்தி ஆத்மானம் பஷ்யதோ முனஹே நிஷாயிவ அப்ரகாஷிகா பவதி, அதான் சொன்னார். இப்போ அப்படிப்பட்ட புத்தியானது இவனுக்கு தோன்றதே கிடையாது. அதே மாதிரி இவனுக்கு என்ன புத்தியில இருக்கோ இந்த புத்தியானது மிச்ச பூதங்களுக்கு, பூதங்கள் ஜீவங்களுக்கு அது தோன்றுவது இல்லைன்னு அப்புறம் சொன்னார். ஒரு உதாரணம் கொடுத்தார், ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சாந்தி மாப்னோதி ந காமகாமி. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபஹா பிரவிஷந்தி யத்வத், சமுத்திரம் இருந்துட்டு இருக்கு, ஒரு நாடி ஒரு நாளுக்கு பார்த்தோம்னா எவ்வளவு நதிகள்ல ஜலமானது அதுல போய் சேர்ந்துட்டே இருக்கு, ஆனா கடலோட ஜலமானது அந்த கரையை விட்டு வெளில வரதே இல்லை. அப்ப எவ்வளோ விஷயங்கள் போய் அதை சேர்ந்தாலும் அது அசையாம என்ன இருக்கு, நிச்சலமா இருந்துட்டு இருக்கு. தத்வத் காமாக எம் பிரபிஷந்தி, அப்படி ஒருத்தர் ஒரு அந்த ஸ்தித்தியை அடைஞ்சிட்டான்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து போனாலும் அவனுக்கு அந்த சலனமே ஏற்படாது. ஆனா ந சாந்தி மாப்னோதி காமகாமி, காமகாமினா ஆசைகள்லயே விழுந்திருக்கிறவனுக்கு அந்த மாதிரி நிலையானது கிடைக்க சாந்தி கிடைக்காது. சமுத்திரத்துக்கு சாந்திய ஒப்பிடுறார், சமுத்திரத்துக்கு அகாதம் சொல்லுவார், அதாவது நாட் ஃபேத்தமபிள், கடக்க முடியாத அளவுக்கு ஆழ்ந்து அகன்று இருக்கக்கூடியது, அதாவது சூழ்ந்து அகன்று வருது இல்லையோ அது மாதிரி. அகாத பகவத் பக்தி சிந்தவேன்ற ஆளவந்த தாத்தமுனிய சொல்லிச்சு, அகாத பகவத் பக்தி சிந்தவே, சிந்துனா கடல், பக்தி சிந்து பகவத் பக்தி சிந்து அகாத பகவத், கடக்க முடியாத கடல் மாதிரி அவருடைய பக்தியானது இருந்துருக்கு. அந்த பக்தி சாகரம் தான் வந்து நாத்தமணிகள் ஸ்தோத்திரத்துக்கு முதல் பத்தியத்தை சொல்றாரு. அது மாதிரி சமுத்திரன்னு கேட்டா ஒரு அமைதியா இருந்துட்டே இருக்கு, ஆர்ப்பரிக்காம இருந்துட்டு அந்த உதாரணத்தை எடுத்துட்டார். யதா ஆத்மனா ஏவ ஆபூரியமானம் ஏகரூபம் சமுத்திரம் நாதேயா ஆபஹா பிரவிஷந்தி, நாதேயாக நாதேயாகனா நதிகளுடைய ஜலமானது நுழைகிறது எங்க, சமுத்திரத்தில். சமுத்திரம் எப்படி இருக்கு, ஆத்மனா ஏவ ஆபூரியமானம் ஏகரூபம், ஒரே ரூபமா இருந்துட்டு இருக்கு. தாளா இருந்துட்டு அது மாட்டுக்கு ஃபுல் பை இட் செல்ஃப் நடத்தும். அதுக்கு சமுத்திரமானது ஆசாம் அப்பாம் பிரவேசே அப்பி அப்பிரவேசேவா சமுத்திரோ ந கஞ்சன விசேஷம் ஆபத்தியதே. இல்ல நதிகள்லாம் போகலனாலும் சமுத்திரம் வந்து சுருங்க போறதில்லை, இல்ல நதிகள்லாம் ஜலத்தை கொண்டு போய் கொட்டுறதுனால சமுத்திரமானது பெருங்க வரப்போறதில்லை. என்ன அர்த்தம் கேட்டா, சமுத்திரமானது தானாவே நிறைஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த யோகியானவன் தானாவே சந்தோஷத்தில் இருப்பான். ஒரு விஷயம் வந்ததுனால துக்கமோ விஷயம் போனதாலும் துக்கமோ அவனுக்கு கிடையாது. இவம் சர்வே காமாக சப்தாதி விஷயாக எம் சம்யமினம் பிரவிசந்தி இந்திரிய கோச்சரதாம் யாந்தி சசாந்தி மாப்னோதி. ஏவம்னா அப்படியே சர்வே காமாகனா சப்தாதி விஷயாக. ஏ காமஹாக்கு விஷயாக சொல்றா காமியந்தே இது காமஹான்னு சொல்ல பின்னாடி சொல்றாரு. காமியந்தே விரும்பப்படுவதால் அவைகளுக்கு காமங்கள்னு பேரு விஷயங்கள். அப்ப அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. எம் சம்யமினம் பிரவிசந்தி எப்படிப்பட்ட யோகிகளை அடையிறதோ இந்திரிய கோச்சரதாம் யாந்தி அவருடைய இந்திரியத்துக்கு வந்தா கூட. இப்ப பார்த்தோம் ரைக்வர் கதையில பார்த்தப்ப விஷயங்கள்லாம் கொண்டு கொட்டுறா ராஜா முன்னாடி. சரி ஓகே எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு உள்ள கொண்டு போகணும்னு சொன்னா வச்சுக்கோ, யார் கேட்க ராஜாவை சொல்ல போறது இல்லை. இருந்தாலும் அவ்வளவு விஷயங்கள் இருந்தா கூட அவருக்கு எந்த விதமான சலனமும் ஏற்படலை. ஏன்னா ஆத்மனாயம் துஷ்டகா அப்படி இருக்கார். சப்தாதிஷு இந்திரிய கோச்சரதாம் ஆபன்னேஷு அனாபன்னேஷு ஸ்வ ஆத்மாவலோகன திருப்தியா ஏவ யஹ ந விகாரம் ஆப்னோதி சயேவ சாந்தியும் ஆப்னோதி இத்தியர்த்தா. சொன்ன விஷயம்தான் இப்படி சப்தங்கள் போன்ற விஷயங்கள் வந்து வந்தாலும் விகாரத்தை அடையாம இருக்கிறந்தா அவன் சாந்தி அடைகிறான். ந காமகாமி யஹ சப்தாதிபிஹி விக்ரியதே ச கதாச்சிதபி ந சாந்தியும் ஆப்னோதி. விஷயங்கள்னால சலனப்படுறதுக்கு சாந்தி ஆனது கிடைக்காதுங்கிற விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம் சரதி நிஸ்பிருஹான் நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திம் அதிகச்சதி. விஹாய காமான் யஸ் சர்வான், அதாவது விஹாயன விட்டு விட்டு காமான் எல்லா ஆசைகளையும் யஹ சர்வான் காமான் விஹாய யஹ புமான் சர்வான் காமான் விஹாய சரதி நிஸ்பிருஹ. ஸ்பிருகான ஆசை நிஸ்பிருகான ஆசை இல்லாம எவனொருவன் இருக்கிறானோ எல்லா காமங்களையும் விட்டு நிர்மமஹ நிரஹங்காரஹ. ரொம்ப முக்கியமான விஷயம், வெளி விஷயங்கள்ல விளையாடி விட்டுடலாம், ஆனா நிரங்காரமா நிரஹங்காரமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நிர்மமஹ நிரஹங்காரஹ, அகங்காரத்தையும் விட்டுட்டு மமகாரத்தையும் விட்டவன் அவன்தான் சாந்தி அதிகச்சதி. காமியந்தே இது காமாக சப்தாதே விஷயாக, இந்த இடத்துல காமாகான விஷயாக அர்த்தம். யஹ புமான் சப்தாதீன் சர்வான் விஷயான் விஹாய. புமான்னா அந்த இடத்துல ஜீவாத்மா. எந்த ஜீவாத்மா எல்லா விஷயங்களையும் விட்டு விட்டு தத்த நிஸ்பிருகா, அதாவது ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு விஷயத்தை விடுறதுன்னா. முதல் ஸ்டேஜ் வந்து விஷயத்தை கண்ட நம்ம வந்து யதா சம்ஹரதே கூர்மோயம் நம்ம ஒதுங்கணும் முதல்ல. ஆனா இன்னொரு ஸ்டேஜ்ல பரிபக்கப்பட்டோம் வச்சுக்கோ, விஷயங்கள் இருந்தால் நம்ம ஒதுங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் இது முதல் ஸ்டேஜ் என்ன பண்ணுங்க ஒதுங்கணும். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த ஜெயிக்கல விஷயங்களை, பட் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம அதுக்கு சலனமே நமக்கு ஏற்பட போறதில்லை. அப்போ விஷயான் விஹாய தத்ர நிஸ்பிருகா, விஷயங்கள் ஆசை இல்லாம இருந்தா மமதா ரஹிதஸ்ச. மமதா ரஹிதஸ்சனா என்னுடைய என்னுடைய விஷயங்கள் என்னுடைய சொத்து என்னுடைய அந்த மமதா அனாத்மனி தேகே. அனாத்மனி தேகேனா இந்த தேகம் இருக்கே முதல்ல, அதாவது மமதா வந்து நமக்கு தேக சம்பந்தத்தினால வரக்கூடிய விஷயங்கள் இல்ல இம்மூவபிள் ப்ராப்பர்டிஸ் தான் இருக்கலாம், ஆனா அது கூட இல்ல. இந்த தேகமே முதல் நம்மளோட இல்ல, அதுதான் நிர்மம முதல்ல. இந்த தேகமே எதுக்கு இருக்குன்னு கேட்டா சொன்ன மாதிரி பகவத் ஆராதனை பண்றதுக்காக தான். அப்ப மமதா ரஹிதஸ்ய அனாத்மனி தேகே ஆத்ம அபிமான ரஹிதஹ, இந்த தேகமும் என்னுடையது இல்லை. சரதி எவனொரு இருப்பானோ சஹ ஆத்மானம் திருஷ்டுவா சாந்தி அதிகச்சதி. அவன் தான் என்ன பண்ணுவான், ஆத்மானம் திருஷ்டுவா ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைந்து அமைதியை பெறுவான் இருக்கு. இல்ல சரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்றேன். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுக்தி ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. பிரம்மன்னு பதம் இருக்கு. பொதுவா பிரம்மம் பிரம்ம தமிழ்ல பிரம்மம் சொல்லுவோம், சமஸ்கிருதத்துல பிரம்ம. பிரம்மன்ற பதத்துக்கு மிச்ச வேதாந்திகள் பொதுவா முக்கியமா அத்வைதிகள் சொல்றான்னு கேட்டா பிரம்மம்னா பரபிரம்மம் தான். ஆனா பாஷ்யக்காரன் மாத்திரம் பிரம்ம பதத்துக்கு மூன்று விதமா அர்த்தம் பண்றார். உண்டு. பரமாத்மா ஜீவாத்மாக்கும் பிரம்மன் சப்தத்தினால அர்த்தம் உண்டு, பிரகிருதிக்கும் உண்டு. ஏன்னா பிருகுன்னு தாத்து விரிந்து பறந்து இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு, அதான் பிரம்மம்னே பேரு. அப்ப இந்த ஸ்லோகத்துல முக்கியமா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஆத்மாவை காணப்பெறுபவனா இருப்பான்னு அர்த்தமா இருக்கும். இங்கே ஏன்னா இங்கேயே பிரம்ம நிர்வாணம் சொல்லிட்டு வச்சுங்க, இன்னும் 16 சாப்டர் இருக்கு. அப்ப அவைகள்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். 18 சாப்டருக்கும் கோர்வையா அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்லச்சே, நம்ம இந்த இருக்கக்கூடிய அந்த அந்த லிங்கை விட்டுட்டோம்னா முன்னுக்கு பின்ன இருக்க மாதிரி என்ன ஒரு சோகத்தை இப்படி சொல்றாரு, இந்த சோகத்தை இப்படி சொல்றாருன்னு இருக்கும். அதனால இந்த பாஷ்யக்காரர் முதல்ல என்ன அர்த்தம் கிடையாது, முதல்ல பிரகிருத்திய நான் வேற பிரகிருதி வேறனு தெரிஞ்சுக்கிறது, அடுத்து நான் யாருன்னு சொல்லச்சு, நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு தியானம் பண்ணி அதுலயே இருக்கிறது. இப்படி இருக்கிறவனுக்கு தான் பக்தி யோகம் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது, அப்படிதான் பகவான் அடையிறது. சோ எடுத்த உடனே என்னன்னு கேட்டா அப்படி பக்தி யோகத்துல போய் பகவான் அடைஞ்சிட முடியாது. கர்மயோக ஞான யோகம் பண்ணி நம்ம பிரத்யேக ஆத்மா நம்மளுடைய நம்ம இருக்கோமோ நம்மளாவே முதல்ல பாத்துக்காது ஒழுங்கா. இப்ப ஏன் பாத்துக்க முடியலன்னா பிரகிருதி சம்பந்தத்தினால நிறைய விஷயங்கள் மூடி இருக்கு. அந்த பெட்ரூமாஸ் லைட் மாதிரி மேல நிறைய கறி படிஞ்சு இருக்கு இப்போ. அப்ப அந்த கர்மயோகெல்லாம் பண்ணி அந்த கறியெல்லாம் போன உடனே ஆத்மாவானது அப்படியே அழகா பிரகாசிக்கிறது. அப்ப பீயிங் ரூட்டட் இன் ஒன்ஸ் ஆத்மா, அப்படி இருந்து அப்படி ஒருத்தன் அடைவான சித்த பிரஜாதாக இருப்பானே ஆனால் அவனுக்கு தான் பக்தி யோகம் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது. இதெல்லாம் நமக்கு தீரியுதான், இதெல்லாம் யாரும் பார்த்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது ஏன்னா இதெல்லாம் அனுபவ கோச்சரம் எல்லாமே சரியா. அப்ப ஏஷா பிராமி ஸ்திஹி பார்த்த, ஏஷானா இப்ப அந்த சித்த பிரஜாதா சொன்னாலும் அதை சொல்ற இப்படிப்பட்ட ஸ்திதி இருக்கே பார்த்த ந ஏனாம் பிராப்தி ஊக்கியதி, அதை நீ அடைவாய் என்று சொன்னால் அதற்கு மேல உனக்கு மோகமானது வரவே வராதுன்னார். ஆளவந்தாருடைய கதையில அப்படிதான் வருது. ஆளவந்தார் யாமுனாச்சாரியன் பேர் அவருக்கு. அவர் வந்து சின்ன வயசுல ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்டர். அப்ப அவர் படிக்கிற காலத்துல ஒரு ஒரு வாதி வரா வந்து அந்த நாட்டு ராஜா கிட்ட சேலஞ்ச் வைக்கிறான், இந்த மாதிரி உங்களோட தேசத்துல என்ன வாதத்துல வெல்லக்கூடிய யாராவது இருந்தா சொல்லு. அவ என்ன ஈஸ்வரில் தோல்வியை ஒத்துக்கிறேன், அவ தோத்தா ராஜ்யத்துல பங்கோ அதை கேட்கறா வச்சுக்கோ. அப்ப ஆளவந்தர் என்ன பண்ற, குரு கிட்ட நானே போறேங்கிறார், சின்ன பையனா வந்து நானே போறேன், நீங்க சொல்லி கொடுத்து நானே ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப சபைக்கு போற, சபைக்கு போயிட்டு மூணு விஷயங்கள் இவன் சொல்ற, சொல்லிட்டு அவன் வந்து ரெஃபியூட் பண்ண சொல்ற, நீ இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்கிற. அப்ப ரெக்ரூட் பண்ண முடியாதபடி மூணு விஷயத்த சொல்ல போற, சொல்லிட்டு அவனை ரெக்ரூட் பண்ண சொல்றேன். அதுல அந்த விசாரம் வேண்டாம், ராணியானால் தர்மபத்னி இல்லைன்ற அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. சுத்தி வாக்கியம் பிரகாரம் மூணு விஷயத்த சொல்ற, அதை அவன் ரெக்ரூட் பண்ணிட்டா வச்சுங்க அவன் சிறச்சேதம் பண்ண வேண்டியதுதான். அந்த மாதிரி நிலைமை அவனுக்கு. அப்ப அவன் ஒத்துன்றான் தோல்விய, ஆனா இவனை ப்ரூவ் பண்ண திருப்பி இவரை இவரை ப்ரூவ் பண்ண சொல்றான். நீ எப்படி ப்ரூவ் பண்ண கேட்டா அப்ப அவர் வந்து சாஸ்திரத்தை மேற்கொள்ள சொல்றாரு, ராஜா வந்து தர்மத்தை ஃபாலோ பண்றதில்ல, ராணியான தர்மபத்னி கிடையாது எப்படின்னு கேட்டா சில விஷயங்களை சொல்றார். அப்புறமா வந்து அவனுடைய தாயை பத்தி சொல்றாரு, எல்லாம் போறது ஜெயிச்சுடுறார். ஜெயிச்ச உடனே அந்த ராணிக்கு சந்தோஷம், எம்மை ஆள வந்தீரோன்னு கேட்டுட்டு பாதி ராஜ்யத்தை ஆளவந்தாருக்கு, அப்பதான் ஆளவந்தார் பேர் கிடைக்கிறது இருக்கு யமுனாச்சாரியருக்கு. கொடுத்த உடனே அவருக்கு வந்து ராஜ்யத்தை ஆள்ற பாக்கியம் கிடைச்ச உடனே அந்த ராஜ்ய பரிபாலனத்திலேயே இருந்துட்டார். இருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவ நெறிகள பண்ற ஒரு விஷயம் போக ராஜ்ய பிரிவாதம் இருந்துட்டாருன்னு சொல்லி, அப்புறமா மணக்கால் நம்பி வேலை என்ன பண்ண கேட்டா அவருக்கு வந்து பச்சை அதாவது கீரையை கொடுத்து தூதுவலை கீரையை அவருக்கு ருச்சியை காட்டி, ஏன்னா ராஜா போய் டேரக்டா மீட் பண்ண முடியாது. அப்ப கீரையை அவர் டெய்லி கொடுத்து ஒரு நாள் கீரை இல்லாம போக ராஜா அது யாரு கேட்க யாரு கொண்டு வந்து கொடுத்தா கேட்க மீட்டிங் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி, இதுக்கே இவ்வளவு நீங்க இந்த சுகத்துக்கே அதிகமா இருக்கு, நான் வந்து உங்களுக்கு ஒரு சொத்து ஒன்னு சுகத்தை ஒன்னு காட்டுறேன், பரம ஐஸ்வர்யத்தை ஒன்னு காட்டுறேன், அதை பார்த்துலாம் நீங்க விடமாட்டேன்னு கூட்டிகிட்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை காட்டின உடனே அப்படியே மொத்தத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டார். நம்மளும் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கோம்னா நமக்கு இதை காட்டில் வேற சுகம் இருக்குன்றது தெரியல, அதனால இப்போ இருக்கிற விஷயமே சுகம் நினைச்சிருந்து ஐயோ இதை விடத்துக்கு மனசு இல்லை, அதனால இதுலேயே இருந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டேன். அப்படி சொல்றாரு, ஏஷா பிராமி ஸ்திதியை பார்த்தா நான் ஏனாம் பிராப்தி விமுக்தி, இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி நீ அடைஞ்சினா உனக்கு மோகமே கிடையாது அப்படிங்கிறார். சித்வா அஸ்தியா மந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் சதி, கடைசி நாளில் வந்தா கூட போறோம் நிலைமை, சின்ன வயசுல வரணும் அவசியம் இல்லை, எப்ப வந்தாலும் இந்த ஸ்திதியானது உனக்கு மந்திரத்தம் சொன்னா பிரம்ம நிர்வாணம், நிர்வாணம் நிர்வாணம்னாலே மற்ற விஷயங்கள்லாம் இல்லாம இருத்தல் அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.